श्रीमान् वेङ्कटनाथार्यः कविता तिरुकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्तायतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिम् देहभृताम् शरण्यम् देवम् हयग्रीवमहम् प्रपद्ये। சுவாமி தேசிகனுடைய சங்கல்ப சூரியோதயத்துல நாம இப்போ ஆறாவது அங்கத்துல திருவேங்கடமுலையை பத்தி நாம பார்த்துட்டு இருக்கோம். திருவேங்கடமுலையில இருக்கிற ஒரு விசேஷங்கள் எல்லாம் சுவாமி சாதிக்கிற அதாவது சில கொண்டு இதுல என்ன, இதுக்கு முன்ன நாம பார்த்தது என்னன்னா, இப்ப சாரதி சொல்லிட்டு வரோம். இந்த காஞ்சிபுரம் தவிர தர்க்கன் சொல்லிட்டு வர்றது என்னன்னா, காஞ்சிபுரம் தவிர இன்னொரு இடம் ஒண்ணு இருந்துருக்கு, இந்த இடத்துல நமக்கு ஒரு யோகம் செய்வதற்கு ஏற்ற ஒரு சன்னிவேசம் ஏற்படலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் ஏற்படும். அதுக்காக இந்த திருவேங்கடமலையை பத்தி சொல்லி சொல்ற, இந்த திருவேங்கடமலையில இருக்கக்கூடிய விசேஷங்களை சொல்லி சொன்ன, இங்க இருக்கிற மலையில இருக்கிற எல்லாமே எல்லாருக்கும் ஒரு பரமார்த்த புத்தி இருந்துருக்கு. பரமார்த்த புத்தியோட இல்லாத இந்த இடத்துல என்ன விசேஷம்னு கேட்டமானாக்க, எம்பெருமான தியானம் பண்ணுவதற்கு ஏற்ற இடமாக இருந்துருக்கு. இங்க ஆகாச கங்கை முதலிய தீர்த்தங்கள்னால பரிசுத்தமாக இருந்துருக்கிற தீர்த்தங்கள்னால உண்டான காடு, அந்த காடோட இருக்கிறதுனால ஏகாந்தமா இருக்கிறதுனால இந்த இடத்துல ஜபம்லாம் பண்ணலாம், எல்லாம் யோகம் பண்றதுக்கு ஏற்ற இடம்னு சொன்னா, அங்க புலி சிங்கம் கரடி எல்லாம் வந்துருத்துன்னா என்ன பண்றதுன்னு ஒரு பயத்தை கேட்டாக்க, இந்த திருவேங்கடமலையில இருக்கிற ஜந்துக்களுக்கு இயல்பாக ஒன்னுக்கு ஒண்ணு விரோதியாக இருந்தாலும் கூட இந்த திருவேங்கடமலையில இருக்கிறதுனாலேயே மான் குட்டியும் சிங்கக்குட்டியும் கூட ஒன்னுக்கு ஒன்னு விளையாடிட்டு இருக்குமே தவிர ஒன்னுக்கு ஒண்ணு விரோத பாவத்தை மேற்கொள்ளாது. ஆகையால இந்த திருவேங்கடமலை தியானம் செய்யறதற்கு ஏற்ற இடமாக இருக்கும்னு தர்க்கனுடைய அபிப்பிராயம், தன்னுடைய அபிப்பிராயத்தை சொல்றார். அது மாத்திரம் இல்ல, இந்த இடத்துல வந்து இன்னொரு விசேஷம் இருக்கு. தயாதி திருவேங்கடமுடையான் இருந்திருக்கா, திருவேங்கடமுடையானுடைய மகிழ்ச்சியாக பாவிக்கக்கூடிய தயை இருக்கா, அந்த தயையினுடைய அனுகிரகம் கணக்கு இருந்துருத்தோம்னாக்க, நாம எவ்வளவு பாபம் பண்ணிருந்தாலும் எத்தனை காலமா எத்தனை ஜென்ம ஜென்மாந்தரமாக பண்ணிருந்தா கூட அத்தனை பாவங்களும் கூட ஒரு பெரிய பிரவாகம் எப்படி ஒரு மரத்தை வேரோட அறுத்துட்டு போயிடுமோ அதே மாதிரி இந்த விஷயத்துல நம்மளுடைய பாபங்கள்லாம் போறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு. ஆகையால திருவேங்கடமுடையான இடத்துல சரணாகதி பண்றதா, தயாதேவியின் இடத்துல சரணாகதி பண்றதான்னாக்க, தயாதேவியின் இடத்துலயே நாம சரணாகதி பண்ணலாம், அந்த தயாதேவியே நமக்கு அனுகிரகம் பண்ணிடுவா என்று சொல்லி சொல்ற. இப்ப இதனால என்ன ஏற்பட்டதுன்னாக்க, தயாதேவியினுடைய அனுகிரகம் இருந்ததுன்னாக்க சகல காரிய சித்தியும் ஏற்பட்டு போயிடும். இது இதனால ஏற்படுறது. இப்போ ஒரு விஷயம் சொல்ற, இது எல்லாருக்கும் சமமான ஒரு அனுகிரகம் ஏற்படுமா திருவேங்கடைய அண்டத்துல? யாரோ நித்தியமா எம்பெருமான சிஷ்யனா இருந்துட்டு எம்பெருமான நித்தியம் வந்து தியானம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு நித்தியமா ஆச்சாரமா இருந்துட்டு ஆஜ்யா கைங்கரியங்கள்லாம் அனுஷ்டிச்சுண்டு வரவாளுக்கு வேணா அதெல்லாம் நடக்கும், நாமெல்லாம் நித்திய நித்தியம் பாபம் பண்ணிட்டு எம்பெருமானுடைய சீற்றத்துக்கு ஆளாவர்களாக தான் நாம இருந்துட்டு இருக்கோம். அந்த நிகிரக சங்கல்பம் நம்ம மாதிரி இருக்கிற இடத்திலிருந்து போக்க முடியுமா என்று ஒரு கேள்வி வருது. இந்த கேள்விக்கு சமாதானம் சொல்ற, இது எல்லாமே தற்கனே இந்த திருவேங்கட மலைதான் தியானம் பண்றதுக்கு ஏற்ற இடம்னு தீர்மானம் பண்ணிட்டு இத வந்து விவேகனுக்கு இதுல இருக்கக்கூடிய குணங்கள் எல்லாம் விசேஷத்தெல்லாம் சொல்லிட்டு வரான் தர்க்கன். இப்ப இந்த இடத்துல இருக்கிறதுக்கு விசேஷம் ஒண்ணு இருக்கு, ஆகையெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா அப்படியெல்லாம் விசேஷம் இந்த இடத்துல இருக்கு. திருவேங்குடமுடியான் எதிர வித்தியாசமே கிடையாது, எல்லாரும் ஒண்ணுதானா. இது நம்மாழ்வாருடைய பாசுரத்தை அனுசரித்துதான் இந்த இடத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். நம்மாழ்வார் ஒழுவில் காலம் எல்லாம் பாசுரத்துல பதிகத்துல ஒரு பாசுரம் சாதிக்கிறார். சுமந்து மாமலரும் நேரு சுடரு தூபம் கொண்டு அமர்ந்து வானவர் வானவர் கோணடும் நமன்றெழும் திருவேங்கடம் நங்கக்கு சமன்கொள் வீடு தரும் தடங்குன்றமே. இந்த திருவேங்கடம் மலை எப்பேற்பட்ட மலை தெரியுமா என்று கேட்கிறார். சுமந்து மகமலர் நீர் சுடர் தூபம் கொண்டு அமர்ந்து வானவர் வானவர் கோணடும் விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெற்பு வெங்கட வெற்பன விளங்கும் வேத வெற்பு என்பதாக சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ற. அங்க நித்திய சூரிகள்லாம் திருவேங்கடமுடியான வந்து சேர்க்கிறாராம். 33 கோடி தேவர்களும் நித்தியம் வந்து திருவேங்கடமுடியான வந்து சேவிச்சுட்டு போறாளாம். அவள்லாம் சேவிக்கிறான்னாக்கா எப்படி சேவிப்பா அப்படின்றத பாக்கணும். எந்தெந்த விதத்துல எப்படி எல்லாம் பூஜை பண்ணணும்னு சொல்லி ஆகமங்கள்ல சொல்லிருக்கோ அதே முறையில அந்த ஆகமத்துல சொல்லிருக்கிற முறையிலேயே இவர்கள்லாம் பூஜை பண்ணி பெருமாளை சந்தோஷப்படுத்துறார்கள். இது அவர்களுக்கு சுதசித்தம், இயல்பான ஒரு நிலை. இந்த நிலை இருக்கச்சே அதே சமயத்துல ஒண்ணுமே தெரியாதவா இருந்துட்டு இருக்கா. அவ இத்தனை ஜனங்கள் அப்படியே ஒன்னும் தெரியாத ஒரு ஜனங்க பெருமாள் பெருமாள்னு ஒரே ஒரு எண்ணம் தான் இருந்துட்டு இருக்கு. அவர் எப்படிப்பட்டவர், அந்த சேஷசேஷி பாவமோ சேஷித்துவமோ இதெல்லாம் பெருமாளுக்கு இருக்கிற சேஷித்துவமோ எதுவுமே தெரியாது. அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் பெருமாள் அப்படின்றது ஒண்ணுதான் தெரியும். அவ என்ன பண்றான் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. வாசல்ல கருட சேவையில பெருமாள் எழுற பெருமாள் எழுநர்னாக்க ஒரு தேங்காய் வெத்தலை பார்க்க ஒரு தேங்காயும் அவளே உடைச்சுக்கிறா. அவளே அதை உடிச்சுட்டு அதோட கூட ஒரு நாட்டு சக்கரையும் கூட வச்சுட்டு வர்றா. தானே ஒரு கல்பூரத்தை கொளுத்த வேண்டியது, கல்பூரத்தை கொளுத்து பெருமாளை பார்த்து அப்படியே கை கூப்பி அந்த தட்டை காண்பிச்சுடுறா. இவ அவ்வளவுதான் பண்ற. இப்போ இவாளுக்கு வரக்கூடிய பலன், இவாளுக்கு வேற ஒண்ணும் எந்த மந்திரமும் தெரியாது, ஒவ்வொரு வேத வாக்கியங்களை கொண்டு பெருமாளை சொல்ல முடியாது, ஆகமத்துல சொல்லியிருக்கிற மந்திரங்களை கொண்டு பெருமாளை வந்து திருவாராதனம் பண்ண முடியாது. இன்னும் கேட்டா அஷ்டாட்சரமே கூட முழுசா அவளுக்கு உபதேசம் ஆகாதவா ஆவா. அப்படி இருக்கிறவாளுக்கும் இவ இதனால இந்த மாதிரி ரீதியில இவ வந்து திருவேங்கடமுடியான வணங்கி வழிபடுகிறார்கள். அவர்களோ ஸ்ருதி வாக்கியங்களை கொண்டு பெருமாளை ஜாயமானஹா அப்படின்னு நமக்கெல்லாம் ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு பிறப்பு பிறப்பு எத்தனை வாட்டி பிறந்தோமோ அத்தனை வாட்டி நம்ம துக்கத்தை அனுபவிக்கிறோம். நாம பெருமாள் என்ன பண்றாருன்னா ஒவ்வொரு அவதாரத்திலயும் அவருக்கு ஒரு பெருமை அதிகமா போயிட்டு இருக்கும். இப்ப மத்ய அவதாரம் கூர்ம அவதாரம்னு சொல்லச்சு, ஒவ்வொரு அவதாரத்துக்கு சொல்லச்சு மேல மேல மேல மேல பெருமை அதிகமாயிட்டே வருது பெருமாளுக்கு. சவு ஸ்ரேயான் பவதி ஜாயமானதான் அப்படின்னு நமக்கு என்னென்ன, ஐயோ இத்தனை ஜென்மம் வேண்டவன், இத்தனை ஜென்மம் வேண்டும், இன்னும் எத்தனை பாபம் பண்ணிருக்கானோ, இன்னும் எத்தனை ஜென்மம் வாழ போறானோன்னு நம்மளுடைய ஒவ்வொரு பிறப்புமே இழிவாக கருதப்படுகின்ற ஒரு விஷயம். அதே பெருமாளுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு அவதாரமே அவருக்கு சிறப்பாக அமைந்திருக்கு. இதுதான் வித்தியாசம். இந்த சிறப்புல வரச்சே திருவேங்கடமுடியானாகவும் ஒரு அவதாரம் பண்ணிருக்கேன். இது அச்சாவதாரம், இது அது விபவா ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் எல்லாம் இதெல்லாம் விபவாவதாரம் என்று சொல்லப்படுகிறது. இது அச்சாவதாரம்னு சொல்லப்படுறதுனால இந்த திருவேங்கடமுடியான ஒரு அவதாரம் பண்ணி அந்த எம்பெருமானுக்கு ஒரு பெருமை ஏற்பட்டிருக்கு. இந்த பெருமையினால அவர் என்ன பண்றேன்றதுதான் பாக்கணும். சுமந்து மாமலர் நிகிர் சுடர் தூபம் கொண்டு அமர்ந்து வானவர் வானவர் கோனடும் நமன்றெழும் திருவேங்கடம் நங்கட்கு சமன்கொள் வீடு தரம் தடங்குன்றமே. பெருமாளுக்கு அவாவாளுடைய சக்தி அனுசாரம் அவாவாளுடைய நிலைக்கு ஏற்ப அந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும். சாதாரணமா போஜ்யாசனங்கள்லாம் சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னாக்கா நமக்கு நல்ல சக்தி இருந்ததுன்னாக்க பெருமாளுக்கு அது எவ்வளவு விசேஷமா போஜ்யாசனத்தை சமர்ப்பிக்க முடியுமோ அது மொத்தத்தையும் சமர்ப்பிக்கணும். அப்படி பண்ணாத பெருமாளுக்கு பாதி தலையானதும் ஆகாதுமா ஏதோ ஒண்ணு அப்படியே கொண்டு பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணச்சே பண்ணிட்டு அப்புறமா நாம சாப்பிடுச்சே நிறைய முந்திரி பருப்பு அப்புறமா நெய்யெல்லாம் குத்திண்டு நாம சாப்பிடுறதுன்றது இது ரொம்ப ரொம்ப தப்பு. ஆகையால அவரவர்களுக்கு இயல்பு அவரவர்களுக்கு என்ன விதமான சக்தி இருக்கோ அந்த மாதிரி முறையில பெருமாளுக்கு பூஜை பண்ணணும். பெருமாளை பொறுத்த வரைக்கும் பத்திரம் புஷ்பம் பலன் தோயும் யோமா யோமே பக்தியா பிரயட்சதி அப்படின்னா நீ கொடுக்கற பொருள்ல வந்து ஒன்னும் விசேஷம் இல்ல, நீ எப்படி கொடுக்கறேன்றத பொறுத்துதான் இருந்துருக்கு. நீ நிறைய பண்ணி கொடுத்தியானாலும் கூட அஸ்ரத்தையா கொடுத்தியானாக்க அது வந்து பெருமாளுக்கு ஒரு ஏற்புடையதாக ஆகாது. நீ ஒண்ணுமே இல்லாத ஒரு உத்தரணி தீர்த்தமோ ஒரு ஒரு பழமோ இல்லைன்னா ஒரு துளசி தளமோ நீ சமர்ப்பிச்சேனா கூட என்னால இவ்வளவுதான் முடியறது இன்னைக்கு, ஐயோ நான் இப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கனேன்னு நினைச்சுண்டு அத ஒரு பக்தியோட கணக்கு சமர்ப்பிச்சோம்னாக்க நாம சமர்ப்பிக்கிறத அவர் தலையால ஏற்றுக்கொள்றோம். அந்த இடத்துல முக்கியமான விஷயம் என்ன இருக்குன்னாக்க பக்தி தான். அப்போ நித்திய சூரிகள்லாமும் பக்தியோட பெருமாளை திருவேங்கடமுடியான வணங்குறா, ஒண்ணுமே இல்லாதவா பெருமாளை பத்தி ஒன்னும் தெரியாத அந்த ஞானமும் இல்லாதவா சக்தியும் இல்லாதவா இருந்துட்டு இருக்காள், அவளும் திருவேங்கடமுடியான இடத்துல ஒரு பெரிய பக்தியோட வணங்குறா. அவளுக்கு சக்தி அனுசாரமா 33 கோடி தேவர்களும் வந்து கொண்டு அப்போ அந்த தேவதெல்லாம் வந்து பெருமாளை வணங்கச்சு அவர்களுக்கு என்னென்ன எப்படி எப்படி விசேஷமான வஸ்துக்களை கொண்டு பெருமாளை ஆராதிக்க முடியுமோ, தேவலோகத்தில் இருக்கக்கூடிய பாரிஜாத புஷ்பத்தை கூட கொண்டு வந்து திருவேங்கடமுடியான ஆராதிக்கலாம் அவள், அப்படிப்பட்ட சக்தி இருந்துட்டு இருக்கா அவளுக்கு. தன்னால முடிஞ்சதுன்றது வரைச்சே எவ்வளவு சக்தி இருக்கோ அவ்வளவும் கொண்டு வந்து பெருமாளுக்கு ஆராதனம் பண்றான். இவன்லாம் ஒண்ணுமே பண்ணாத இருந்துட்டு இருக்கான். இப்ப யார் நிறைய பண்றாளோ விசேஷமா பூஜை பண்றாளோ அவளுக்கு வரக்கூடிய ஒரு பலன் வேற. ரொம்ப சாதாரணமா ஒண்ணுமே இல்லாதவனா இருந்துருக்கும் ஒரு தேங்காயோ நாட்டு சக்கரையோ காமிச்சிட்டு போறவனுக்கு அவனுக்கு வரக்கூடிய பலன் வேறையா என்று ஒரு கேள்வி வரும். யார் யார் எவ்வளவு தூரம் பண்றாளோ அதுக்கு தகுந்த மாதிரிதான பலன் வரும், இதுதான லோகத்துல இருக்கிற இயல்பு அப்படின்னு அதான் கிடையாதான் திருவேங்கடமுடியான விஷயத்துல. அமர்ந்து வானவர் வானவர் கோனடும் நமன்றெழும் திருவேங்கடம் நங்கட்கு சமன்கொள் வீடு தரும் தடங்குன்றமே. சமன்கொள் வீடு தரும் தடங்குன்றமே வீடுன்னா மோட்சம் அர்த்தம். ஒண்ணுமே இல்லாதவன் பத்திரம் புஷ்பம் பலன் தோயம்னு சொல்லக்கூடியதாக வெறும் ஒரு உத்ரணி தீர்த்தம் சமர்ப்பிக்கிறவன் ஒரு திருத்துழாயை சமர்ப்பிக்கிறவன் அவனுக்கும் நீ நிறைய அவனுடைய சக்தி அனுசாரமா நிறைய போஜ்யாசனங்களை சமர்ப்பிக்கிறது நிறைய புஷ்பங்கள்லாம் சமர்ப்பிக்கிறது தீபங்கள்லாம் சமர்ப்பிக்கிறதுன்னு எவ்வளவு கொண்டாலோ எல்லாருக்கும் அவளுடைய பக்தி விசேஷத்தை கொண்டு எல்லாருக்கும் சமமான ஒரு பலனை கொடுக்கிறான். அந்த சமமான பலன் என்ன பலன், வீடு. வீடுன்னா மோட்சம். அந்த மோட்சத்தை கொடுக்கிறவராக இருந்திருக்கு அந்த திருவேங்கடத்து எம்பெருமான் என்பதாக நம்மாழ்வாருடைய ஒரு திருவள்ளம். அந்த பாசுரத்தை அடியற்றி அதனுடைய எப்படி எப்படி எல்லாம் பெருமாள் அனுகிரகம் பண்ற, தயாதேவி எப்படி அனுகிரகம் பண்ற, பெருமாள் அனுகிரகம் பண்றதுன்னா தயாதேவியினுடைய அனுகிரகம் தான், அது எப்படி எல்லாம் நடக்கிறதுன்றத நமக்கு இன்னும் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் அதுங்க பொதுப்படையா சொன்ன விஷயத்த ஒரு பர்டிகுலரைஸ் பண்ணி இந்த இடத்துல சொல்ற. நிஷாதான கபிகுலபதி காபிசபரி குச்சேலஹா குப்ஜாசா விரஜயுவதயோ மல்யகிருதி. ராமாவதாரத்திலையும் கிருஷ்ணாவதாரத்திலையும் நடந்த நிகழ்வுகள், அதை கொண்டு நமக்கு திருவேங்கடமுடையானுடைய பெருமையை சொல்லி சொல்ற. ஆழ்வார் பாசுரங்கள்லயும் சரி, ஆச்சாரியாளுடைய பாசுரங்கள்லயும், அதாவது ஸ்தோத்திரங்கள்லயும் ரெண்டு ரெண்டு அவதாரத்தை சேர்த்து சேர்த்து சொல்லி அனுபவிக்கிறதுன்றது ஒரு வழக்கம். அந்த திருவேங்கடமுடையான் பாசுரத்திலேயே உலகம் உண்ட புருவாயான்னு சொல்லி ஆறாம் பத்துல 10வது தசகம் அதுல சொல்லச்சு, ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் ரெண்டையும் சேர்த்து ஒரே பாசுரத்துல அனுபவிக்கிறார். புனரா நின்ன மரமேழ் அன்மைத உருவில் வளவாவோ, புனரே நின்ற மரமிரண்டின் நடுவே போன முதல்வாவோ. மரம்னு ஒன்னே ஒன்னு எடுத்துக்கிறேன், இந்த மரத்தின் எடுத்துட்டா பெரிய சாலவருஷத்தை எடுத்துக்கிறேன். ராமாவதாரத்துல என்ன பண்ணிருந்தா, ஏழு சாலவருஷங்கள் ஏழு மரம் இருந்தது. அப்ப அந்த சுக்ரீவனுக்கு நம்பிக்கை ஏற்படுறதுக்காக ஏழு சாலவருஷத்தையும் அது உள்ள பூந்து வெளியில வந்து கீழே பாதாளம் வரைக்கும் போயிட்டு மறுபடியும் வந்துட்டு ராமன் தன்னுடைய பராக்கிரமத்தை காண்பிக்கிறதுக்காக பண்ண எய்தின ஒரு அம்பு. அப்பதான் இந்த இடத்துல சொல்ற, புனரான மரவேள் அன்றைத ஒருவில் வளவாகும், புனரே நின்ற மரமிரண்டின் நடுவே போன முதல்வாவோம். யசோத பிராட்டி கண்ணனை உரல்ல கட்டி போட்டா, கட்டி போட்ட பிற்பாடு அந்த உரலோட கூட ஓடுறேன். ஓடினா என்ன, புனரே நின்ற மரமிரண்டின் நடுவே போன முதல்வாவோ. ரெண்டு மரங்கள் நிற்கின்றன, அது நடுவுல இவர் போறேன், அந்த உரலை இழுத்துட்டு போறேன், ரெண்டு மரமும் சாயறது நலக்கோபுராளுக்கு அனுகிரகம் பண்றேன்ற விஷயம் அது. இப்ப ஆழ்வாருடைய ஒரு அனுபவ ரீதி எப்படி இருக்குன்னாக்க, ஒரு அவதாரம் அங்க மரம்னு ஒண்ணு எடுத்துட்டாக்க, ராமாவதாரத்துல நடந்த ஒரு நிகழ்ச்சி, கிருஷ்ணாவதாரத்துல நடந்த நிகழ்ச்சி, இந்த ரெண்டு நிகழ்ச்சியும் சேர்த்து சேர்த்து அனுபவிக்கிற. எதர்த்தம் அம்போதிகி அமந்தி அபந்திச அப்படின்னு சொல்ற சமுத்திரம்னு ஒண்ணு எடுத்துக்கிற, இதுவும் வந்து ஆச்சாரியாளுடைய சீசூக்தி. அந்த சமுத்திரத்தை நினைச்ச உடனே பிராட்டிக்காக எதர்த்தம் யாருக்காக அப்படின்னாக்க, அந்த பிராட்டிக்காக சமுத்திரத்தை கடைந்தேறான் அமந்தி அபந்திச்சு. அவருக்காக அதே பிராட்டிக்காக ராமாவதாரத்துல என்ன பண்ண, அவர் அப்படியே அவளுக்காக அணைய கட்டில, அலைகடலை கடைந்து அடைத்த அம்மான் தன்னை. எங்கேயும் எல்லாத்துக்கும் மூலம் மூலம் பார்த்துமானாக்கா மேல மேல இருந்துட்டு இருக்கும். இது ஆளவந்தார் ஸ்தோத்திரத்துல சொன்ன விஷயம். இதுக்கு மூலமா திருமுங்கி ஆழ்வாருடைய பாசுரம், அலைகடலை கடைந்து அடைத்த அம்மான் தன்னைன்னு இதே சமுத்திரம்னு ஒண்ணு எடுத்துட்டது. அது கடைந்தவரும் அந்த எம்பெருமான் தான், அம்மான்னா சுவாமின்னு அர்த்தம். அடைத்தவர், அடைத்தவர்னா சேத்து பந்தனம் பண்ணவர், அதுவும் அந்த சுவாமி தான் சொல்லி சொல்ற. இப்படி ஒரு விஷயம்னு எடுத்துட்டாக்க அது அந்த விஷயங்கள்ல என்னென்னலாம் அந்த இடத்துல ஸ்பூர்த்திக்கு வர்றதோ மனசுல தோன்றதோ அவ எல்லாவற்றையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து சேர்த்து அனுபவிக்கிறது ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய ஒரு வழக்கம். அதே மாதிரி இந்த இடத்துல சுவாமி தேசிகன் தன்னுடைய தயாசத்துக்கத்துல ராமாவதாரத்திலையும் கிருஷ்ணாவதாரத்திலையும் பெருமாள் எப்படி தன்னுடைய நீர்மையை காண்பிக்கிறார் என்பதை சொல்ற. ஒரு இதுல மூணு விஷயங்கள், ஒவ்வொரு அவதாரத்திலயும் மூணு விஷயம். ராமாவதாரத்துல நடந்த நிகழ்ச்சி மூன்று நிகழ்ச்சி, கிருஷ்ணாவதாரத்துல நடந்த நிகழ்ச்சிகள் மூன்று. ராமாவதாரத்துல நடந்ததை பார்ப்போம். நிஷாதானம் நேதா கபிகுலபதி காபிசபரி, நிஷாதானாம் நேதா. இந்த நிஷாதானம்னாக்க வேடுவன், வேடுவர்களுக்கெல்லாம் நேதாவாக இருந்திருக்கிறவன் அவன். அந்த வேடுவர்கள்லாம் ஹிம்சைக்க ஜீவிகள், எல்லாம் பிராணிகளை வதம் பண்ணியே ஜீவிக்கிறதுன்ற ஒரு நிலையில இருந்திருக்கிறவன் அவன். அவன் மாத்திரம் இல்லை, அதுல சாதாரணமா இருந்தா கூட பரவாயில்ல, அவர்களுக்கு தலைவனாக ஒருத்தர் இருந்திருக்கான். அவனுக்கு போய் ஒரு பெரிய விசேஷத்தை சொல்லி சொல்றேன். இது குகப்பெருமான சொல்லி சொல்றது. அந்த குகன் விஷயத்துல வரச்சே திருமங்கழ்வார் சாதிக்கிறார், திருவரங்க பாசுரத்துல திருவரங்கத்துல இருக்கச்சு அந்த குகப்பெருமான கூட ஒரு சாதாரண அந்த குகனை பார்த்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுற. யாருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னாக்க சீதா பிராட்டிக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுற. அப்ப சீதா பிராட்டிக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணச்சே அவர் சொல்ற வார்த்தை என்னன்னாக்க என் தம்பின்னு சொல்லி சொல்ற. அப்ப அந்த தம்பின்னு சொல்றதுனால அவருக்கு ஒரு பெரிய ஏற்றம் கொடுக்கற. அப்போ உன் தோழன் என் தோழன் என்றெல்லாம் சொல்லி சொல்றபடினால அதுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை சொல்லி சொல்ற. ஆகையால நிஷாதானாம் நேதா அப்படின்னு சொல்ற. கபிகுல பதிஹி காபி சபரி என்று சொல்ற. கபிகுலபதி யாருன்னா சுக்ரீவன். சுக்ரீவனை சொல்லச்சு அவனுக்கு ஒரு பெரிய சிறப்பு ஏற்படுத்துற. யாரோ ஒரு இது அந்த கபிகுலபதியாக இருந்திருக்கிறவனுக்கு இந்த சுக்ரீவனுக்கு ஒரு அவனோட கூட ஒரு தோழமை கொள்ற. இவர் ராஜாவா இருந்திருக்க. இது ஒரு குரங்கு. குரங்குக்கு சாபல்யம் தான் அதிகம். அத்துக்காக அதோட சாபல்யத்தோட இருந்தாலும் பரவாயில்ல. ராமனிடத்துல சம்பூர்ணமான விசுவாசம் இருக்கான்னு கேட்டமானாக்க அந்த விசுவாசம் கூட இல்ல. ஏன்னா பிரதிஜ்ஞை பண்ற, நான் உனக்கு என்ன சகாயமும் நான் பண்றேன், நீ உன்னுடைய மனைவியை இழந்து நிக்கிற, உன்னுடைய மனைவியை நீ மீண்டும் பெறுவதற்கு என்னென்ன சகாயம் நான் பண்ணணுமோ அது மொத்தத்தையும் நான் பண்றேன்னு பெருமாள் சொல்றேன். அப்படி பண்றேன்னு சொன்னா சரி அப்படியே ஒத்துட்டு தானே போனமே, அது ஒத்துக்கல. உன்னால பண்ண முடியுமான்னு கேக்குறான். ராமனுடைய வீரியத்துல போய் அவனுக்கு ஒரு சம்சயம் இருக்கு. அவன் சொல்றான்றதுக்கோசரம் தன்னுடைய ஒரு சரி என்னுடைய பராக்கிரமம் இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு காண்பிக்கணும் அவசியமான அவசியமே கிடையாது. இருந்தா கூட அவனுக்கு விசுவாசம் ஏற்படுறதுக்காக பெருமாள் என்ன பண்ற, இந்த சப்தசால விருட்சத்தை அதுல வந்து பஞ்சனம் பண்ற, இங்கிருந்து ஒரு அம்பு எழுதி பண்ற. அது மாத்திரம் பண்ணல, இன்னும் ஒரு விஷயம் அந்த துந்துபியினுடைய சரீரம் இருந்திருக்கு, அது ரெண்டையும் காண்பிச்சு இது ரெண்டும் பண்ற. இப்படி எல்லாம் பண்றதுக்கு என்ன காரணம்? அதோட இல்லாத அவன் பிரதிபலன் எதிர்பார்த்து காரியம் பண்றான். அப்போ அவனுக்கு போய் இப்படி எல்லாம் பண்ணணுமான்னு அடுத்த கேள்வி வருது. நிஷாதானம் நேதா கபிகுலபதி காபி சபரி இதெல்லாம் திருமங்கையாழ்வார் பாசுரம், அத்தியுதமான பாசுரங்கள். ஏழை ஏதலன் கீழ்மகன் எண்ணாது இறங்கி மற்றவர்க்கு இன்னருள் சிறந்து மாழைமான் மடநோக்கி உன் தோழி உம்பி எம்பி என்று ஒழிந்திலை உகந்து தோழன் நீ எனக்கு இங்குழி என்ற சொற்கள் வந்து அடியேன் மனத்திருந்திட ஆழிவண்ண நின் அடியினை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத் தம்மானே என்று அந்த பாசுரம். ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது என்ன, அவன் ஏழை. யாரு? குகப்பெருமான சொல்லச்சு. அவன் ஏழையாக இருந்திருக்கிறவன். ஏழைன்னா எந்த விதத்துல ஏழைன்னா நாம சொல்ற பணத்துல ஏழை எல்லாம் அல்ல. அது ஏழை பணக்காரத்தன்றது பணத்துல இல்ல, ஞானமின்மை. இங்க சாட்சாத்தா எழுந்திரல் இருக்கிறவர் ராமர் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தான். இவாள் தான் பரதத்துவமாக எல்லாராலையும் போற்றப்படுகிற எம்பெருமான்ற பாவம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவன் ஏதோ ஒரு சக்கரவர்த்தி திருமகன், அவ்வளவுதான் அவனுக்கு எண்ணம் இருந்திருக்கு. அந்த மாதிரி பரத்வ ஞானம் இல்லாதவன் அவன். ஏதலன் கீழ்மகன் அப்படின்னா ஒண்ணு இயலாதவனாக இருந்திருக்கான், கீழ்மகனாக இருந்திருக்கான், அதாவது தாழ்ந்த குடி பிறப்போட இருந்திருக்கவன். அதோடு இல்லாத அவன் இழி தொழில் புரிபவனாக இருந்திருக்கான். என்னாது இது எதையுமே கன்சிடர் பண்ணல, இதை எதையுமே நினைச்சே பார்க்கலையாம் பெருமாள். இறங்கி மற்றவர்க்கு இன்னருள் சிறந்து அவன் விஷயத்துல பெரிய அனுகிரகம் பண்றான். அப்படியே தய பிரவகிக்கிறதா அவன் விஷயத்துல. அங்க பக்கத்துல சீத்தை இருந்துட்டு இருக்கா, இவனை பார்த்தாலே துணியெல்லாம் பார்த்தா அப்படியே ரத்தத்தோட இருந்துட்டு இருக்கு. அப்பதான் போய் ஏதோ எத்தையோ ஒரு வேட்டையாடிட்டு வந்துட்டு இருக்கான். அப்படி இருந்துட்டு இருக்கவன பார்த்தாலே இப்படி மேலையும் கிழியுமா பாக்குறாளா சீதா திராட்டி. இவனோட என்னமோ இவ்வளவு சகஜமா பேசிட்டு இருக்காரு, என்னமோ தெரியலையேன்னு கொஞ்சம் அருவறுப்பு வர மாதிரி நினைச்சுக்கிறா, தூரம் நின்றுட்டு இருக்கா. ஆனா அவளை கூட்டு கிட்ட கூட்டு, மழைமான் வடநோக்கி உன் தோழி உம்பி எம்பி என்று ஒழிந்திலை அப்படின்னா யாரு அந்த குகப்பெருமானுக்கு சீதா பிராட்டிய சொல்ற. தோ இப்படி மான் மாதிரி மரள மரள பாத்துட்டு இருக்கால இந்த சீதா பிராட்டி உன் தோழி, உனக்கு தோழியாக இருந்துட்டு இருக்க. உம்பி எம்பி என்று ஒழிந்திலை, நீ வந்து என்னுடைய தம்பியாக இருந்துட்டு இருக்க. நீ லக்ஷ்மணனுக்கு என்ன ஸ்தானமோ அந்த ஸ்தானம் உனக்கு நான் கொடுத்திருக்கேன்னு. நானு உகந்து தோழன் நீ எனக்கு இங்கொழி, இதெல்லாம் உகந்து சொல்றது. ஏதோ ஒரு மேலெழுந்த வாரியான வார்த்தை இல்ல, அவர் மனசுலேருந்து சொல்ற வார்த்தை இது. இவனுக்கு சொல்றது கப்பிக்குள்ள பத்தியாக இருந்திருக்கிற சுக்ரீவனுக்கு வரச்சு, சுக்ரீவன் விஷயத்துல அந்த இடத்துல பாசுரத்துல வரல, ஸ்ரீரங்க பாசுரத்துல திருவரங்க பாசுரத்துல வரல, அது வந்து ஹனுமார் விஷயம், சிறிய திருவடி விஷயம். வாத்தமாமகன் மர்க்கட்டம் விலங்கு மற்றோர் சாதி என்று ஒழிந்திலை, உகந்து காதலாதரம் கடலினும் பெருகச்சை தகவனுக்கு இல்லை கைமாறு என்று. இது ஹனுமார் விஷயத்துல பெருமாள் என்ன பண்றா, இது வாத்தனுடைய வாயு பகவானுடைய புத்திரனாக இருந்தாலும் கூட அது ஒரு மர்க்கட்டம், அது ஒரு குரங்கு. விலங்கு விலங்குலையும் குரங்குன்றதுக்க ரொம்ப ஸ்திரமான புத்தி இல்லாத ஒரு விலங்குன்னு அர்த்தம். அது மனுஷன் இல்ல, அது மற்றொரு சாதி, மனுஷ ஜாத்தியே இல்லாத ஒரு ஜந்து. அவரிடத்துல போய் உகந்து காதல் ஆதரம் கடலினும் பெருகச்சை தகவனுக்கு இல்லை கைமாறு என்று. அவன் விஷயத்துல பெருமாளுக்கு இருக்கிற ஒரு பிரீத்தி, ராமனுக்கு இருக்கிற பிரீத்தின்றது ஒரு சமுத்திரத்தை காட்டிலும் பெருசா இருந்துட்டு இருக்கான், இவ்வளவுன்னு சொல்ல முடியாததாக இருந்துட்டு இருக்கான். அப்பேற்பட்ட அவ்வளவு ஒரு பிரீத்தியோட கூட சீதா பிராட்டிய அணைக்கிற தோள்களாலையும் கைகளாலையும் ஒரு குரங்க கட்டிக்கிறேன், நீ இவ்வளவு பெரிய காரியத்தை நீ எனக்கு பண்ணி கொடுத்துட்டியேன்னு பண்ற. இதெல்லாம் எம்பெருமானுக்கே ஏற்பட்ட ஒரு சிறப்பு. அதுதான் இந்த இடத்துல சொல்ற நிஷாதானம் நேதா கபிகுல பதிஹி. இந்த சுக்ரீவனும் எனக்கு நீ இதை பண்ணி கொடுத்தியானா நான் பண்ணுவேன், இல்லட்டா நான் உனக்கு பண்ண மாட்டேன்னு சொன்னவன் அவன் விஷயத்துல அவனுக்காக முன்ன பண்ணி கொடுத்துட்டு அவனுடைய மனைவியை அவன் பெரும்படியாக இழந்த ராஜ்யத்தையும் இழந்த மனைவியையும் அவன் பெரும்படியாக பண்ணிவிட்டு அப்புறம்தான் தனக்கு பத்தி நினைக்கிறவர் அந்த எம்பெருமான். காபி சபரி அப்படின்னு சொல்லி சொல்ற. சபரி யாரு அப்படின்னா யாருமே சொல்ல முடியாது, யாரோ ஒத்தி யாரோ ஒரு சபரி, அவளும் ஒரு வேடுவ ஜாத்தியில வந்த ஒரு ஸ்திரீ. அந்த ஸ்திரீக்கு போய் பெருமாள் அனுகிரகம் பண்ற அந்த ஸ்திரீய. ஆகையால இதுல இவாளுக்கெல்லாம் அனுகிரகம், ராமாவதாரத்துல நடந்த ஒரு நிகழ்ச்சிகள். குகனை காட்டிலும் சுக்ரீவன் நீச்சன், சுக்ரீவனை காட்டிலும் சபரி இருக்க இன்னும் கீழே இருக்கு. ஏன்ன குகனாவது மனுஷ ஜாத்தியில பிறந்தவன், ஏதோ வேடுவர் தலைவனாவது இருக்கிறவன் அவன். அவனை காட்டிலும் சுக்ரீவன் மனுஷ ஜாத்தியே இல்லாத ஒரு காப்பை, ஒரு குரங்கு. அந்த குரங்கு இன்னும் மீச்சமாதான் இருந்துட்டு. அதோடு இல்லாத நீ எனக்கு ஒண்ணு பண்ண நான் உனக்கு பண்றேன்னு சொல்லி பண்ற, இது தேவர்கள் மாதிரி தேகி மேததான் மிதே அப்படின்னா, நீ கொடுத்தியானாக்க நான் உனக்கு கொடுக்குறேன்னுவா. நாம தேவதைகள் எல்லாம் பூஜை பண்ணுவோம்னா அவர்கள் நமக்கு மழை முதலியவைகள்னால நம்மள நல்லபடியாக வாழ பண்ணுவார்கள். அந்த மாதிரி நீ எனக்கு உபகாரம் பண்ணியான நான் உனக்கு உபகாரம் பண்ணேன்னு சொல்லி ஒரு பிரத்யுபகாரத்தை கருதி எம்பெருமானிடத்துல அடைக்கலம் புகுந்தவர் சுக்ரீவர். ஆகையால அவர் அடுத்த காட்டிலும் குகனை காட்டிலும் இதே குகன் வந்து அந்த மாதிரி எந்த ஒரு பிரதி உபகாரத்தையும் கேட்கல எதிர்பார்க்கல. நேர சாட்சாத்தா பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும்ன்ற ஒரு புத்தியோட பண்ணவர் அவர். இது குகனை காட்டிலும் சுக்ரீவனுக்கு ஒரு நீச்சத்துவம். இவா ரெண்டு பேர் எல்லாம் கூட ஒரு பிரகாரமா ஒத்துக்கலாம். ராமன் என்னன்னே தெரியாத தன்னுடைய ஆச்சாரியன் சபரிக்கு சபரி என்ன பண்ணாங்கன்னா தன்னுடைய ஆச்சாரியனாக இருந்த மகர்ஷிக்கு சிசுரூஷ பண்ணிட்டு வந்திருந்தான். அவர் சிசுரூஷ பண்ணிட்டு இருக்கச்சே அந்த மகர்ஷி அவர் சொர்க்கத்துக்கு பட்டு போயிட்டேன். ஏன்னா அவெல்லாம் யோகிகள், யோகிகளா இருக்கிறவா அவ நினைத்த காலத்துல பிராணத்தியாகம் பண்ண முடியும். அந்த மாதிரி அதாவது சரீர தியாகம் பண்ண முடியும். அவ நினைச்ச காலத்துல அவர் சரீர தியாகம் பண்ணிட்டு அவர் ஸ்ரீவைகுண்டத்துக்கு போயிட்டே பக்தியோகம் பண்ணவரா பண்ண முடியினால. அப்ப சபரி நானும் உங்களோட வந்துடுறேன்னு கேக்குற, நீ வராத, நீ இந்த ஆசிரமத்தை அப்படியே பாத்துக்கோ, ஒரு காலத்துல ராமனும் லக்ஷ்மணனும் இங்க வரப்போறா, அது வரைக்கும் இருந்து அந்த ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் இங்க வந்த பிற்பாடு அவளுக்கும் சிசுரூஷ பண்ணிட்டு அப்புறம் நீ கிளம்பிவான்னு ஆச்சாரியன் கட்டளையிட்ட. அந்த கட்டளையிட்டது ஒண்ணுதான் அவளுக்கு தெரியுமே தவிர வேற எதுவுமே தெரியாது அவளுக்கு. அவளுக்கு ஆகையிலதான் அவளை காபி சபரின்னு யாரோ ஒருத்தின்னு சொல்லி சொன்ன அந்த சபரிக்கு அனுகிரகம் பண்ணவர் ராமர். அடுத்தது கிருஷ்ணாவதாரத்துல நடந்த நிகழ்ச்சிகள். குச்சேலன், அந்த பேரே பார்த்தாலே தெரியும், குச்சேலன் அப்படின்னு சொன்னவனாக்கா அழுக்கு துணி ஒத்திண்டு கீந்து துணி ஒத்திண்டு இருந்தவர்னு அவர் பேர்ல இருந்து அவருக்கு இருக்கிற பேரே வேற. ஆனா அந்த பேரை விட்டுட்டு அவர் எப்படி இருந்தாரோ அந்த பேரை கொண்டு போய் அவரை சொல்லி சொல்ற. அப்போ அந்த குச்சேலருக்கு என்ன நினைக்கணும்னா, இப்படி ஒரு அழுக்கு துணியோட வந்து வந்தவரை போய் தான் அனுகிரகம் பண்றது இல்லாமல் ருக்மணி பிராட்டியும் கூட்டு அவரை சிம்ஹாசனத்துல உட்காத்தி வச்சு தங்க தாம்பாளத்துல அவரை திருவடிய வச்சு திருவடிக்கு தீர்த்தம் சமர்ப்பிச்சு இவர் தன் கையால அர்க்கியம் பாத்தியம் ஆச்சமணியும் இதெல்லாம் கிருஷ்ணன் சமர்ப்பிக்கிறார். அப்போ கிருஷ்ணன் அவருடைய எதனா தாழ்ச்சியை பத்தி பாக்கிறேன்னா பாக்கல, அவரிடத்துல ஒரு விசேஷமா தான் இருந்திருக்க அப்படின்னு அர்த்தம். அடுத்தது குப்ஜா அப்படின்றது, அந்த குப்ஜேன்றவ யாருன்னா, இதுவும் பாகவதத்துல நடக்கிற ஒரு நிகழ்ச்சி. அக்ரூரர் வந்து கண்ணனையும் பலராமனையும் கம்சன் மதுரைக்கு அழைச்சும் வர சொல்றா, ஆகையில நீங்க ரெண்டு பேரும் வாங்கோன்னு சொல்லி தேர்ல அழைச்சும் போறேன். தேர்ல அழைச்சும் போன பிற்பாடு அந்த மதுரை புரியல நடந்து போறாளாம். இவெல்லாம் திருவாயர்பாடியிலேருந்து வரதுனால ஒரு ஆயர்கள்லாம் எப்படி வேஷத்துல இருப்பாளோ, என்ன மாதிரி வேஷத்துல இருப்பாளோ, என்ன மாதிரி துணி உடுத்தின் இருப்பாளோ, அந்த மாதிரி துணியை உடுத்திண்டு இவாள்லாம் போயிட்டு இருக்க. பார்த்தாலே ஒரு யாதவ குலத்து பையன் மாதிரி இருந்துட்டு இருக்கு. ஒரு ராஜசபைக்கு போற அளவுக்கு இவாளுடைய வேஷம் அமையல. சரி, இப்ப தான் போக போது ஒரு ராஜசபை, இந்த ராஜசபைக்கு போகச்சு அதுக்கு தகுந்த அலங்காரத்தோட போகணும் நம்ம, அதுக்காக என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணிட்டு கண்ணனும் பலராமரும் அந்த தெருவுல போயிட்டே இருக்கு. தெருவுல போயிட்டே இருக்கச்சு ஒரு சலவை தொழிலாளி, அவன் பட்டுப்பட்டா நிறைய துணி எல்லாம் வச்சு வச்சிருக்கான். அவங்க கிட்ட போற கண்ணன் போற, இந்த துணி எல்லாம் வச்சுருக்கிய இதெல்லாம் யாரெல்லாம் உடுத்திக்கிற துணி அப்படின்னா, இது ராஜா உடுத்திக்கிற துணி, இது மந்திரி உடுத்திக்கிற துணி, இது சேனாபதி உடுத்திக்கிற துணின்னு ஒவ்வொரு பட்டா எடுத்து எடுத்து காண்பிக்கிறான். சரி, இதெல்லாம் காண்பிச்ச பிற்பாடு அப்ப கண்ணன் கேக்குறேன், நான் ராஜசபைக்கு போறேன், நானு போயிட்டு வர வரைக்கும் இந்த துணியில கொஞ்ச நாள் வாடகைக்கு குடுக்கற மாதிரி எனக்கு குடுத்துட்டு போ. இப்ப எல்லாம் கான்வகேஷனுக்கு கவுன் போட்டுட்டு போறாளோ இல்லையோ, அந்த மாதிரி கண்ணன் கேக்குறா, கொஞ்ச நாள் போயிட்டு வந்துடுறேன், வர வரைக்கும் நீ இதை குடுக்கறியா அப்படின்னு கேக்குறான். போடா போடா, அந்த அவன் ரஜக்கன் என்ன பண்றான், போடா போடா, நீ எல்லாம் மாடு மேய்க்கிற பசங்க, உங்களுக்கு போய் ராஜா உடுத்திக்கிற துணியை உனக்கு அலங்கம் உனக்கு கொடுக்க முடியுமா, நான் கொடுக்க மாட்டேன் போ அப்படின்னு சொல்லிட்டான். உடனே கோபம் வந்துடுத்து பெருமாளுக்கு, அதனால அவன் தலைய கிள்ளிட்டு தலைய கிள்ளி எரிஞ்சிட்டு அந்த பட்டை எடுத்துட்டு உரிச்சுட்டு வரேன். உரிச்சுட்டு வந்தா இன்னும் கொஞ்ச தூரம் போறேன். கொஞ்ச தூரம் போனாக்க அங்க ஒரு கூனி, அந்த கூனி நிறைய சந்தனங்கள்லாம் வச்சு வச்சுருக்கு. ராஜசபைக்கு போச்சு, கம்பீரமா போனோம், நிறைய வாசன திரவியங்கள்லாம் பூசிட்டு கமகமான்னு போனோம் அப்படின்னு அவருக்கு எண்ணம். அவளை பார்த்து கேக்குற, இதெல்லாம் இந்த சந்திரன் யார் பூசிக்கிறது, இந்த சந்திரன் யார் பூசிக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த சந்திரங்கள் எல்லாம் கேக்குற. அதுக்கு கேக்கச்சே, இது ராஜா பூசிக்கிற சந்திரன், இது மந்திரி பூசிக்கிற சந்திரன்னு ஒவ்வொரு சந்திரமும் சொல்றாவோ. அப்போ எனக்கு ராஜா பூசிக்கிற சந்தனத்தை எனக்கு கொடுக்குறியான்னு அவர் கேக்குற. உனக்கு கொடுக்கறேன், ஆனா உனக்கு சந்தனம் பூசிக்க தெரியணுமே, நீ எங்கயோ திருவாயிரபாடியில இருந்து வர, நீ அந்த இடத்துல மாடு பின்னாடி மேய்ச்சிட்டு போயிட்டு இருக்க, உனக்கு சந்தனம் எல்லாம் பூசிட்டு பழக்கமே இல்ல, ஆகையால நானே உனக்கு சந்தனம் பூசுறேன். இந்த சந்தனம் பூசிக்கிறதுலயும் ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. அதுல போய் சேத்த பூசிக்கிற மாதிரி சந்தனம் பூசிக்க கூடாது, அதை திட்டமா குழைச்சி அதை நன்னா பூசிக்கணும். ஆகையால உனக்கு நான் வந்து நானே சந்தனம் பூசி விடுறேன், ஆனா எனக்கு நீ ஒரு உபகாரம் பண்ணணும்னு அவ கேக்குறா. யாரு? அந்த குப்ஜா கூனி கேக்குறா. அதுக்கு பெருமாள் என்ன சொல்ற, சரி உனக்கு நீ என்ன ஒண்ணுமோ அதை நான் பண்றேன். நான் இப்படி கூனியா இருந்துட்டு இருக்கேன், முதுகெல்லாம் கூனி போய் இருந்துட்டு இருக்கேன், என்ன நிமித்தி ஒரு நல்ல அழகியா ஆக்கணும் அப்படின்னு அவசியம் நான் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு அவ சந்தனம் ராமனுக்கு கண்ணனுக்கு பூசி விட்டா, இவளுக்கு கிருஷ்ணன் உடனே அவ கால அப்படி பிடிச்சிருந்த தலையை தூக்கினாக்க அவள் ரொம்ப சுந்தரியான புருஷையா ஆயிட்டா. அவளுக்கு ஒரு சுந்தரியான ஸ்திரீ ஆயிட்டதுனால அவளை பார்த்து ஒரு சந்தோஷம், அவளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், அவளுக்கு அனுகிரகம் பண்ணிருக்க. விரஜயுவதயஹா மால்ய கிருதி, இவள்லாம் நகரத்துல இருந்திருக்கவா விரஜயுவதிகள், அவளுக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியாது. கண்ணன் கண்ணன் அவ்வளவுதான் தெரியுமே தவிர வேற ஒண்ணுமே தெரியாது. திருவாயிர்பாடியில இருக்கிற பெண்களுக்கு எல்லாம் எடக்கை வழக்கை தெரியாதவர்கள்னு சொல்லுவா. அவள்லாம் மாடு மேய்க்க போவாளாம். இந்த மாடு மேய்க்கச்சே ஒரு ஆத்துல ஒரு நாலு மாடு இருந்ததுன்னாக்க, அந்த நாலு மாடுக்கு ஒரு மாட்டுக்கு ஒரு மாசம் மாடு மேய்ச்சமானாக்கா அது ஒரு மரக்கா நெல் கொடுக்கறான்னு சொல்லி அந்த காலத்துல மாடு மேய்க்கிறதுக்கு வழக்கம். அந்த மாதிரி நாலு மாடு நீ மேய்ச்சிட்டு வர, நாலு மாடு ஒன்னு ரெண்டு மூணு நாலுன்னு சொல்லிட்டு நாலு மரக்கா நெல் அவளுக்கு கொடுத்தாக்க, அந்த நாலு மரக்காவும் அவளுக்கு நாலுன்ற எண்ணும் அவளுக்கு தெரியாது. ஒவ்வொரு மாட்டு வாழையும் போய் பிடிச்சுப்பாளாம். இந்த மாட்டுக்கு உண்டான ஒரு மரக்கா நெல்லு கொடு, அடுத்த மாட்டுக்கு உண்டான ஒரு மரக்கா நெல்லு கொடுன்னு ஒவ்வொரு மாட்டு வாழையும் பிடிச்சிட்டு, சரி நாலு மாடு இருக்கு ஆகையால எத்தனை மாடு இருக்கோ அத்தனை மாட்டுக்கும் தனக்கு கூலி கொடுத்துட்டான்னு வாங்கிட்டு போறவா அவா. அவா விஷயத்திலையும் பெருமாள் அனுகிரகம் பண்ணவர் அவ. இது மூணு பேர் ஆயிடுச்சு. மால்ய கிருத்துன்ற மாலாக்காரர்னு ஒத்த, அவர் மாலை கட்டி ஜீவிக்கிறவர், அவ்வளவுதான். அவர் எங்கயோ ஒரு முட்டு சந்தில இருந்திருக்க. கண்ணன் ராஜசபைக்கு போனோம்னு பாக்குற, நல்ல புஷ்பம்லாம் சுற்றிட்டு மாலையெல்லாம் போட்டு போனோம் ராஜசபைக்கு. இப்போ ஏதோ ஒரு பிரகாரமா நல்ல பட்டு வேஷ்டி கிடைச்செடுத்து சந்தனம் பூசிண்டாச்சு. அந்த மாலையை போட்டுக்கணும்ன்றதுக்காக அவர் என்ன பண்ணார், மாலாக்காரர் இருக்கிற ஒரு முட்டு சந்தில போய் நிக்கிற. முட்டு சந்தில போய் நின்ற உடனே எதிர்ச்சையா பார்த்த உடனே, இவாள இல்லாமாவது கேட்டேர், சலவை தொழிலாளிய கேட்டேர், அவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். குப்ஜா கேட்டா ஒரு பிரதிபலனை எதிர்பார்த்து அவ கொடுத்தா அந்த கூனி. ஆனா அந்த மாலாக்காரர் என்ன பண்றா, வந்து நின்ற உடனே அப்ப ராஜாக்கு கட்டின் இருக்கிற மாலைய அதை எடுத்து கண்ணனுக்கு எடுத்து கொடுத்துட்டேறான். நீ போட்டுட்டு போ அப்படின்னு ராஜா உன்ன கோச்சுப்பான், அதை பத்தி பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் நான் கொடுத்தேறான். அவருக்கு அனுகிரகம் பண்ணிடறான். இப்படி இவாளுக்கெல்லாம் கிருஷ்ணாவதாரத்துல நாலு பேருடைய நிகழ்ச்சி, நாலு நடந்த நிகழ்வை சொல்லி இவா எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணேர். அமீஷாம் நிம்னத்வம் விஷகிரிபதே உன்னதிமபி பிரபூதை ஸ்ரோதோபி பிரசபம் அனுகம்பே சமயசி. அமீஷாம் நிம்னத்வம் விஷகிரிபதேகே உன்னதிமபி, இவர்களுடைய தாழ்நிலை இழிந்த நிலையையும் அந்த திருவேங்கடத்துல எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமான் சீனிவாசனுடைய மேன்மை இருக்க, இது ரெண்டையும் சமமா ஆக்கிடுறாளாம். ஒரு பெரிய பிரவாகத்தினால, யாரு தயாதேவி தயன்ற ஒரு பிரவாகத்தினால எல்லாம் அந்த திருவேங்கடமுடையானுக்கு இணையாக ஆக்கிடுறான்னு சொல்லி, இவ அதோட இல்ல சாதாரணமா இல்ல பலாத்கரிச்சு பிரசபம் சமயத்தி அப்படின்னு அந்த பெருமாள் நிச்சயம் இப்படிதான் அனுகிரகம் பண்ணியாகணும்னு பண்ணி வைக்கிறவள் இந்த தயாதேவி என்று இந்த இடத்துல தயையினுடைய பெருமையை சொல்லி சொல்ற. தயையினிடத்துல சரணாகதி பண்ணுவானா நம்மளுடைய பாப்பெல்லாம் போயிடும். என்ன, நாம எவ்வளவுதான் தாழ்ந்தவர்களாக இருந்தாலும் நம்ம விஷயத்துல தயா பிரவாகம் அது அப்படியே ஏற்பட்டு பெருமாளுடைய கட்டாட்சத்துக்கு பாத்திரமாகும்படியாக பண்ணும், அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லைன்றத கர்க்கன் தெரிவிக்கிறோம். இது ரெண்டையும் கேக்குறேன். சபகுமான மௌலாக்கிய சாஷ்டாங்கம் பிரணமதி. இப்ப இந்த தர்க்கம் சொன்னதெல்லாம் நியாயமான விஷயமா இருந்திருக்கு. அது ரொம்ப ஒரு பகுமானத்தோட அந்த திருவேங்கட மலையை பாக்கிற விவேகர் பார்த்துட்டு சாஷ்டாங்க அங்கேயே விழுந்து சேவிக்கிறார். விழுந்து சேவிச்சுட்டு விஸ்வோபகாரம் இது நாம சதா துகானாம் அத்யாபி தேவி பவதீம் அவதீரயந்தம் நாதே நிவேசய விஷாத்ரிபதௌ தயே த்வம் யஸ்வரக்ஷணபரம் த்வயிமாம் த்வயைவ. இந்த ஸ்லோகம் வந்து இந்த இடத்துல பிராக்கெட்ல போட்டிருக்கார். இது வந்து தயாசதகத்துல வரக்கூடிய ஸ்லோகம். ஆனா இந்த ஸ்லோக கணக்கில் அனுசந்தான கிரமத்துல இத பண்றாருன்ற ஒரு முறையில எடுத்துக்கலாம். ஆனா இந்த அங்கங்கள்ல வரக்கூடிய ஸ்லோக சங்கையில வரைச்சே அந்த கணக்குல வரைச்சே இது வரதில்லை. எப்படி இருந்தாலும் நமக்கு அனுபவம் தானே முக்கியம். இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தையும் நாம இங்கு பார்ப்போம். விஸ்வோபகாரம் இது நாம சதாதுகானாம் அத்யாபி தேவி பவதி மவதீரயந்தம் என்று சொல்ற. ஹே தயாதேவியே, நீ என்ன பண்றன்னா இது நாம விஸ்வோபகாரம் சதாதுகானம். அதுக்கு முன்ன தயாதேவி ஸ்ரீனிவாசன 10 அவதாரங்களும் எடுக்க பண்றோம். அந்த 10 அவதாரங்களும் எடுத்து பலவிதமான உபகாரங்களை பண்ண, அந்தந்த ஊர்ல அச்சாமூர்த்தியாக எழுந்தருளை பண்ணிருக்க, இப்படிலாம் எத்தனையோ உபகாரம் எல்லாம் நீ பண்ணிருக்க. உன்னிடத்துல அத்யாபி அவதீரயந்தம் அப்படின்னா இன்னைக்கும் நான் வந்து தயாதேவி பெருமாளுடைய தயாதேவிய பூர்ணமா லட்சியம் பண்ணி அவளுடைய அனுகிரகம் வேணும்னு நான் கேக்குறேனான்னு சொன்னமானா அது சந்தேகம்தான். இன்னைக்கும் திரஸ்கரிக்கிறவனாக தான் நான் இருந்துட்டு இருக்கேன். ஆனா கூட நீ என்ன பண்ணோம்னா உன்னிடத்துல என்னுடைய பரத்தை சமர்ப்பிச்சுட்டான். அத நான் சமர்ப்பிச்சுட்டேன்னு சொல்லிக்கிறதுக்கு லாய்க்கு இல்ல. ஏன்னா நீயே உன்னிடத்துல சமர்ப்பிக்கும்படியாக பண்ணிட்ட. அப்படி பண்ணிட்டதுனால என்ன நீ என்ன பண்ணணும்னா நாதே விஷாத்ரி பத்தவும் நிவேசைய ஒண்ணு பண்ணுவானா என்ன திருவேங்கடமுடையான இடத்துல அவனிடத்துல ஆசிரியக்கும்படியாக அவனை அணுகும்படியாக அவன் திருவடியையே அடைந்து உய்யும்படியாக நீ அனுகிரகம் பண்ணணும் என்று பிரார்த்தனை பண்ற. இது விவேகன் விழுந்து சேவிச்சு தயாதேவியினிடத்துல பிரார்த்தனை பண்ணி தனக்கு அனுகிரகம் திருவேங்கடமுடையானுடைய அனுகிரகம் சம்பூர்ணமா வரணும் பிரார்த்தனை பண்றது ஆச்சு. ஒண்ணு பதில் சொல்லல விவேகன், வெறும் கை கூப்பின்னு நிக்கிறது இதோட சரியா போச்சு. உடனே சூத்தன் பாக்குற, மறுபடியும் எல்லா இடத்தையும் பாக்குறானா சூத்தம். ஸ்ரீரங்கம் ரிஷபாச்சல கரிகிரி திருஷ்டானி தேவத்வயா திவ்யம் திரமிடேஸ்வமீக கதிசித் தேசாஹ பிரதேசா பிரதேசார்த்திதாஹ பிரத்யக்ரோதித கோர பஸ்ரிம பஸ்சிம யுக பிரக்ஷோப விக்ஷோபகே விக்ஷோபகேஷு ஏதேஷு க்வசிதஸ்து சங்யம விதி ஸ்வாத்யம் த்ரிவர்க்கத்யஜஹ. எத்தனை ஊர் தான் சுத்தி காண்பிச்சுருப்பான் அந்த பேரோட்டி. அங்கேருந்து ஆரம்பிச்சு ஹிமவத் பருவத்துக்குள்ள ஆரம்பிச்சு அதுக்கு முன்ன மேருமலையிலேருந்து ஆரம்பிச்சு அயோத்தியா மதுரா துவாரகா அப்புறமா யதுகிரி திருவனந்தபுரம் ஆழ்வார் திருநகிரி இப்படி எத்தனையோ திவ்ய தேசங்கள்லாம் சேவிச்சு கடைசியில ஸ்ரீரங்கத்துக்கும் வந்துட்டு காஞ்சிபுரத்துக்கும் வந்துட்டு இது மாத்திரம் போறாது திருவேங்கடத்தையும் காண்பிக்கிறேன்ட்டு இவ்வளவு தூரத்தையும் நான் காண்பிச்சுட்டேன்னு வரிசையா சொல்றேன். ஸ்ரீரங்கம் ரிஷபாச்சலஹா, ஸ்ரீரங்கம் ரிஷபாச்சலஹா திருமலை, ரெண்டு விதமா சொல்லிக்கலாம். திருமலையும் வருது, அந்த திருமாலிரும் சோலைக்கும் ரிஷபாச்சலம்னு பேரு. அகல அந்த ரெண்டு இடத்தையும் காண்பிச்சு கரிகிரிஹி திருஷ்டானி தேவத்வயா உங்களுக்கு எல்லா இடத்தையும் காண்பிச்சு. அந்த தேவபெருமாள் எழுந்தருளி இருந்திருக்கிற ஹஸ்திகிரி மலை அதையும் நான் காண்பிச்சுட்டேன். திருஷ்டத்வயா திருஷ்டானி தேவ தீவியந்தி திரவிடேஷ்வமீக கதிசித் தேசாஹ பிரதேசார்த்திதாஹ. இது மாத்திரமில்ல, இன்னும் சில எத்தனையோ தேவதேசங்கள்லாம் இருக்கு. அதுவும் தமிழ்நாட்டுல பிரம்மாவனால ஆராதிக்கப்பட்டதாக இருந்திருக்கு. அந்த திவ்ய தேசங்கள் எல்லாமாவது அழைச்சு போட்டோம். அதுல என்ன, அந்த இடத்துல பார்த்தோம்னாக்க ஔஷதாத்ரின்னு திருவயந்திபுரம் இருந்துருக்கு. இன்னும் எத்தனையோ திவ்ய தேசங்கள்லாம் பிரதேசாத்திசகாக்க அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு விசேஷங்கள், அமுதன் சன்னதி, இப்படி பல திவ்ய தேசங்கள்லாம், ஆழ்வார் திருநகரி, இப்படி எத்தனையோ திவ்ய தேசங்கள்லாம் உங்களுக்கு காண்பிச்சுட்டேன். கதிஜித் தேசாக பிரதேசார்த்திதாக பிரத்யக்ரோதித கோர பச்சிம யுக பிரக்ஷோப விக்ஷோபகேஷு. சரி, இது போன போட்டோம். இன்னைய தினத்துல கலியில எப்படி இருந்துருக்குன்னா என்னென்ன மாதிரி உற்பத்தம் வரும்னு யாருமே தெரியல. அதுதான் இந்த கலிக்கு விசேஷம். அதாவது சில சில தடங்கல்கள்லாம் எதிர்பார்த்து இந்த மாதிரி எல்லாம் தடங்கள் வரும், இந்த மாதிரி எல்லாம் தடங்கள் வரும்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம். எதிர்பார்த்து அந்த தடங்களுக்கு நீக்கிறதுக்கு என்ன வழியோ அந்த வழிய நாம பண்றதுக்கு உண்டு. எதிர்பாராத விதமான ஒரு தடங்கள்லாம் வந்ததுன்னாக்க அப்ப தர்மானுஷ்டானம்ன்றது எப்படி பண்ண முடியும்? சுவாமி தேசிகன் இன்னைக்கு இருக்கிற நிலைய அன்னைக்கே பார்த்து சொல்லிட்டேன். ஒவ்வொருத்தரும் எவ்வளவு வேதனை படுறோன்றத பார்ப்போம். எல்லாரும் தேச விதேசங்கள்ல இருந்துருக்கோம். நாம ஒரு தர்மானுஷ்டானத்தை பண்ண முடியல. ஒண்ணும் இல்ல, அப்பா அம்மாவுக்கு வேண்டியதான ஒரு கிரியைகளை பண்ண முடியல. எங்கேயோ இருந்துருக்கோம். எப்படி இங்க வர முடியல, அவளால இங்க வர முடியல, இவளால அங்க போக முடியல, என்னதான் பண்றது? கேவலம் அந்த உதர நிமித்தம் பௌத்த வேஷம்னு சொல்லிட்டு இந்த வயத்து பொழிப்புக்கோசரம் தான் நம்ம எல்லா இடத்துலயும் போயிட்டு இருக்கோம். ஒரு தர்மானுஷ்டானத்தையும் பண்ண முடியல. அப்படி பண்ணணும்னு நினைக்கிறவாளுக்கும் எத்தனை எத்தனையோ தடங்கள் வருது. இப்ப நான் எல்லாத்தையும் பிராணனமான விட்டு உள்ள அங்கிருந்து இங்க வர முடியல, அங்கே வந்து கைங்கரியம் பண்ண முடியல, அங்கே பிராணன விட்டு விட்டா விட்டுக்கலாமே தவிர இங்க வரத்துக்கு வழியே கிடையாது. இப்படி எல்லாம் ஒரு பெரிய பிரத்யக்ரோதித கோர பச்சிம யுக பிரக்ஷோப விக்ஷோபகேஷும். இந்த பச்சிம யுகம்ன்றது கலியுகம். இந்த கலியுகத்துல அப்படியே வருது, பிரத்யக்ஷமா வருது. நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம எத்தனை எத்தனை விதமான தடங்கள் உண்டோ அத்தனை தடங்களும் வந்துட்டு இருக்கு. அப்பேற்பட்ட அந்த இடத்துல ஏதேஷு கோசிதஸ்து சங்கம விதி ஸ்வாத்யம் த்ரிவர்கத்யகஹாம். இவைகள்ல எதனோ தர்மார்த்த காமங்கள்லாம் விட்டு முமுட்சுவாக இருந்துட்டு இருக்கிறவனுக்கு எந்த இடத்துலதான் இருந்து யோகம் பண்றது? யோகம் பண்றதுன்றது மோட்சார்த்தமாக பண்றது பக்தி யோகம். இது எங்க பார்த்தாலும் புதுசு புதுசா ஒரு ஆபத்து வருது. இந்த ஊர்ல இருந்தா நிம்மதியா நம்ம பண்ணுவோம்னு எதனா ஒரு இடம் இருக்கனாக்க ஒரு இடமும் இல்லை. இல்ல என்னென்ன தடங்கள் இருக்குமோ அந்த தடங்கள்லாம் நீக்கி நாம நடந்துக்கலாம்னு நம்ம நாம நினைச்சோம்னா கூட நாம எதிர்பார்க்காத விதமா எத்தனை எத்தனையோ தடங்கள்லாம் வருது. அப்ப எங்கதான் பண்றது? அப்ப கலியுகத்துல பக்தியோகமே பண்ண வேணாமா? இல்ல அந்த சமாதி இப்ப மோட்சத்தை பத்தி நம்ம நினைக்கவே வேணாமா? என்ன பண்றது? சுவாத்யம் த்ரிவர்க த்யகம். இந்த த்ரிவர்க்கம்னு சொல்லக்கூடிய தர்மார்த்த காமங்கள் இவைகளை விட்டவனாக இருந்திருக்கிறவனுக்கு, மோட்சத்தை மாத்திரம் எதிர்பார்க்கிறவனுக்கு எந்த இடத்துல இருந்து தியானம் பண்றதுன்னு தெரியலையே என்று சாரதி ரொம்ப வேதனைப்படுறான். ஏன்னா ஒரு இடத்துலயும் விவேகனுக்கு ஒரு நிச்சயம் ஏற்படல. இந்த இடம் நல்ல இடம், சரி நாம இங்கே இருந்து நம்ம தியானம் பண்ணுவோம்ன்றது இது வரைக்கும் ஏற்படல. ஆகையால யோசனை பண்றோம். அப்போ விவேகம் சொல்ற சூத்த சாம்பிரதமேவ துவயா சாம்பிரதம் பிரதர்சியத்தை அப்படின்னு. சாரதி இப்பதான் நீ எது சொல்லணுமோ அது சொல்லிருக்க அப்படின்னு. சாம்பிரதமேவன் இப்பொழுதுதான் சொல்லிருக்கேன்னு. என்ன இப்பதான் என்ன சொல்லிருக்க அப்படின்னா, ஸ்மரியதே முனிபிஹி, மகர்ஷிகள்லாம் சொல்றேதான், நிகிருஹீதேந்திரிய கிராமஹா எத்திர எத்திர வசயநரஹா தத்திர தத்திர குருக்ஷேத்திரம் நைமிஷம் புஷ்கராணி கேட்ட. எனக்கு ஒரு பெரிய விஷயம் ஞாபகம் வந்துட்டு, என்ன விஷயம், எல்லாம் இந்த கஷேத்திரங்கள்லாம் ஒரு பங்கு இருக்கட்டும், எந்த இடத்துல இருந்து கொண்டு புலன்களை அடக்கிக் கொண்டு பகவத் தியானம் பண்ண முடியுமோ அந்த இடமே தான் நைமிஷம், அந்த இடமே தான் குருக்ஷேத்திரம், அந்த இடமே தான் புஷ்கரம், வேற எதுவுமே தேவையில்லை. நிகிருஹீதேந்திரிய கிராமஹா எத்திர எத்திர வசயநரஹா தத்திர தத்திர குருக்ஷேத்திரம் நைமிஷம் புஷ்கராணிச்சா அப்படின்றத சொல்ற, இது விவேக்கன் சொல்ற வார்த்தை. இந்த ஸ்லோகம் வந்து ரகசியத்ரயசாரத்துல ஸ்தான விசேஷாதிகாரத்துல பிரமாணமா எடுக்கிறேன், முனிபிஹி உக்தன்னு மகர்ஷிகள்னால சொன்ன விஷயத்த. இந்த ஸ்லோகம் விஷயத்தை அடியன் திருத்தகப்பனார் ஒரு உபாக்கியானம் சாத்திருக்க, அதை உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். நாவல் பாக்கத்துல ஐயா சுவாமி எழுந்திருந்த அந்த சுவாமியினுடைய திருமாளிகையில அந்த திண்ணையில உட்காந்துட்டுதான் இப்போ உங்களோட நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். ஆனா கூசுறது அந்த திருமாளிகையில அந்த திண்ணையில உட்காந்துக்கிறதுக்கு நடுக்கம் வருது, என்ன சுவாமி எழுந்திரல் இருந்த இடமா சேர்ந்துட்டு. அந்த சுவாமியின் இடத்துல ஒரு கஷேத்ராட்டம் எல்லாம் பண்ணிட்டு ஒரு சிவைஷ்ணுவர் பெரிய மகான், அவர் நல்ல அதிகாரி ஆனா ரொம்ப சாத்விக. அவர் பத்ரிகாசிரமம் பிரயாக காசி இந்த மாதிரி இடங்கள்லாம் ஹரித்வார் ரிஷிகேஷம் அந்த இடங்கள்லாம் போயிட்டு கங்கையெல்லாம் ஸ்நானம் பண்ணிட்டு அது முடிஞ்சு தீர்த்த யாத்திரை முடிஞ்சு வந்து சுவாமியை சேவிக்கிறேன். சுவாமியை சேவிச்ச உடனே எப்படி இருந்து யாத்திரை இல்லான்னு கேக்குறேன். சுவாமி ரொம்ப சந்தோஷமா இருந்து இங்கெல்லாம் இருந்து கங்கா ஜலம் அப்படி ஓடித்து இப்படி ஓடித்துன்னு விசேஷமா சொல்லி சொல்ற, தன்னுடைய திருப்தியை சந்தோஷமா சொல்லிட்டு. ஆனா ஒரே ஒரு குறை எனக்கு அடி எனக்குன்னு அவர் சொன்ன, என்ன குறைன்னு கேட்ட, அங்கெல்லாம் சுவாமி ஏழி தீர்த்தம் தீர்த்த மாடல் என்ன கங்கைக்கு கங்கையில பிரயாகையில திரிவேணியில அதே மாதிரி யமுனா தீரத்துல இப்படி கோதாவரியெல்லாம் சுவாமி ஏழு தீர்த்த மாடலன்னு எனக்கு ரொம்ப குறையா இருக்குன்னு அவர் சொன்ன. அப்ப சுவாமி சாச்ச பதில் இதுதான், நிகிருஹீதேந்திரிய கிராமஹா எத்திர எத்திர வசயநரஹா தத்திர தத்திர குருக்ஷேத்திரம் நைமிஷம் புஷ்கராணிச்சான்னு, புலன்களை அடக்கி எம்பெருமான் இடத்திலேயே மனசை செலுத்தக்கூடியதான ஒரு இடம் எங்க இருந்துருக்கோ அதுவே நைமிஷாரண்யம், அதுவே குருக்ஷேத்திரம், அதுவே புஷ்கரம், அதுவே எல்லா விசேஷமான சொல்லக்கூடியதாக இருந்துருக்கிற தீர்த்தங்கள்லாம் அதுவேதான் சுவாமியே சாச்சிட்ட. அகையால என்னை பொறுத்த வரைக்கும் மகான்கள்லாம் எழுந்தருளி இங்க இருக்கிற திருக்குளத்துல அவர்கள்லாம் தீர்த்தமாடி அனுஷ்டானங்கள்லாம் பண்ண ஒரு இடம் இருக்கு. இந்த திருக்குளமே எனக்கு கங்கையாவும் கோதாவரியாவும் புஷ்கரமாகவும் நைமிஷமாகவும் எல்லாமாகவும் எனக்கு இருந்துருக்கு என்பதாக சுவாமி சாச்ச. அதை கேட்ட உடனே அந்த சுவாமிக்கு ரொம்ப ரொம்ப மனசு அப்படியே இதுவாயிடுச்சு, அப்படியே க்ஷமிச்சுக்கணும், அபராதம் பண்ணிட்டேன், க்ஷமிச்சுக்கணும்னு சொல்லி விழுந்து சேவிச்சு அதுக்கு அபராத க்ஷாபனம் பண்ணிட்டேன்னு அப்பா ஒரு வருத்தாந்தம் சொல்லியிருக்க. அந்த விஷயத்த உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். அப்போ கடைசியில அவ சொல்ற, விவேக சொல்ற, பரிக்ராந்தா பிருத்வி பிரணிதி பதமன்விஷ்ய பகுதா கலிக்ஷோபக்ரஸ்தே ஜகதி நகதி க்வாபி சுலபா அதாபி த்ரஷ்டவ்யம் புனரிக கிமப்யாதிமயுக க்ரியாயோக்யம் கிஞ்சிதே கதமபி மயா ஸ்தானமனகம். பரிப்ராந்தா பிருத்வி, பூமி மொத்தம் சுத்திட்டா, இந்த இடம் அந்த இடம் ஆரம்பிக்கல, எத்தனை இடம் இருக்கோ அத்தனை இடமும் சிந்துட்டு என்ன, பரிக்ராந்தா பிருத்வி பிரணிதி பதம் அன்விஷ்ய பகுதா, எதுக்காக உரசித்து நின்ன, பிரணிதி பதம் அன்விஷ்ய, பிரணிதி நிதித்தியாசன தியானத்துக்கு ஏற்ற இடமாக எந்த இடம் இருக்கும் என்று மொத்தம் சுத்திட்ட. பிரணிதி பதம் அன்விஷ்ய பகுதா அன்விஷ்யம் கலிக்ஷோபக்ரஸ்தே ஜகதி நகதி க்வாபி சுலபா, எங்க போனாலும் ஒவ்வொரு விதமான ஒரு கஷ்டம் இருக்கும், ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு விதமான கலியினுடைய கோலாகலம் இருந்தது. அங்க மேரு ஹிமவ பருவத்துல அந்த இடத்துல போலாமா அப்படின்னு கேட்டாரு. அங்க பக்கத்துலயே கந்தர்வாள்லாம் வந்து கானம் பண்ணிட்டு இருந்துருக்கா, அதனால நிறைய அந்த புத்தியினுடைய விக்ஷேபம், அதாவது புத்தி ஐக்காக்கிரம ஒரே நிலையில இருக்கும்படியாக இல்லை. அந்த மாதிரி எந்த இடத்துலயும் இல்லை, எல்லாம் அயோத்திக்கு போவோம், ராமர் எழுந்தருள் இருந்த இடம் தானே அயோத்திக்கு போவோம் அப்படின்னா அங்க மிளேச்சாக்கிராந்தமா இருக்கு மொத்த இடமும். சரி மதுரைக்கு போவோம்னாக்க மதுரையில இருக்கிறவர்கள்லாம் இப்ப என்னன்னா வரும் பணப்பிசாசுகளா இருக்கா, வெறும் வேஷதாரிகளாக இருந்துட்டு இருக்கா, பகவான் இடத்துல ஒரு உண்மையான பக்தியோட இருக்கிறவளாக தெரியல. இப்படி எந்த விதேசத்துல போனாலும் அங்கங்க ஒரு ஒரு சிரமம் ஏற்படுறது. எதிரிக்கு போனோம்னாக்க எதிரில ஒரே குளிரான குளிர், அங்க உட்காந்து தியானம் பண்ண முடியல. எம்பெருமானார் உகந்த ஸ்தலம் தான், அதுல ஒன்னும் தப்பே இல்லை. திருவனந்தபுரம் போகுமே, திருவனந்தபுரத்துல போலாம், அதுல ஒன்னும் தப்பு இல்ல. அங்க இருக்கிற பிராமணர்லாம் எப்படி இருந்துட்டு இருக்காருனாக்க, அங்க இருக்கிற மனுஷாலாம் சுத்ர தேவத்தைகளை அதிகமா உபாசனம் பண்றவாளா இருந்துட்டு இருக்க, அல்பமான பலத்துக்காக அல்பமான பல பல யாகங்கள்லாம் பண்றவாளுக்கு அவளுடைய சகவாசம் சரிப்படல அப்படின்னு. இல்ல அகஸ்திய ஆசிரமத்துக்கு போறதா, அங்கேயும் எவ்வளவு கஷ்டம் இருக்கு, இப்ப யாரும் இல்ல, இங்க இருக்கிறவாள்லாம் எப்படி இருந்துட்டு இருக்க, அங்க மொத்தம் தேவதைகள்லாம் வந்து அந்த இடத்துல அவளுடைய பெண்களுக்கு பெண் அதாவது ஸ்திரீகளோட கூட அந்த இடத்துல உலாவரா, அதனால நம்மளுடைய புத்திக்கு ஒரு மாறுபாடு ஏற்பட்டு போயிடும், அந்த இடம்லாம் இல்ல. சரி ஆழ்வார் திருநகரி திருமாலிருன்னு சொல்ல அங்கெல்லாம் வருவோமே என்ன, ஒரே பெரிய கூசல், சமுதிர கூசல், திருவணையினுடைய கூசல்னால தியானம் பண்ண முடியாது போறதுக்கு அப்படின்னா. ஸ்ரீரங்கம் போனாக்கா என்ன ஆகும் அப்படின்னா அங்கேயும் தான் சிரமமா இருக்கு, காஞ்சிலையும் தான் சிரமமா இருக்கு. திருவேங்கடத்துல இவ்வளவும் சொல்லிட்டேன்னு அப்படின்னா வாஸ்தவம் அந்த திருவேங்கடத்திலேயே சுவாமி மங்களாசாசனம் பண்ணச்சே பிரசமித்து கலிதோஷம் பிராத்திய போகான்னு கலிதோஷம் புகுராத இடம் திருவேங்கடம் அலைன்னு சம்யக் ஆச்சாரித்தான்னு சொல்லி சொல்ற, ரொம்ப ஆச்சாரத்தோட இருந்துட்டு இருக்கிற இடம்னா அதெல்லாம் போயிட்டு இப்ப ஒன்னும் அந்த மாதிரி எல்லாம் இல்லாத போயிட்டு என்ன பண்றதுன்னு சரியில்லையேன்னு யோசனை பண்றாரா விவேக். கலிக்ஷோபிரஸ்தே ஜெகதி ஜெகதி குவாபி சுலபா, ஒரு இடத்துலயும் சுலபமாக சரி இந்த இடம் பரவாயில்ல, இந்த இடம் நம்ம தியானம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இது எதுவுமே இல்லை. அதாபி திரஷ்டவியம் புனரிக கிமப் ஆதிமயுக கிரியா யோக்கியம், சரி இருந்தாலும் இத்தோட விட்டுடக்கூடாது, நாம கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். ஆதிமயுக கிரியா யோக்கியம், ஆதிமயுகன்றது கிருதயுகம், அந்த கிருதயுகத்துல செய்யக்கூடிய அனுஷ்டானத்துக்கு ஏற்றதான ஒரு இடம், அந்த இடம் எங்கே என்ன இருக்கான்னு கண்டிப்பா நம்ம தேடிதான் ஆகணும், அதை பார்ப்போம் அப்படின்னு. கிஞ்சிட்டு கதமதி மயா ஸ்தானம் அனகம், குற்றம் இல்லாததாக இருந்திருக்கக்கூடிய ஒரு இடத்தை பார்க்கணும். சம்பவந்துச்ச சர்வத்திர ஸ்ரேயசாம் அந்தராயாக, ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னு சொன்னோம்னாக்க அதுக்கு தடங்கள் வருதுன்றது இயல்புதான். நாம தியானம் பண்ணணும்னு நாம நினைக்கிறோம், அந்த தியான பண்றதுக்கு தகுந்த இடம் தேடச்சு சட்டமே கிடைக்காத போறதுன்றது அது இயல்பு தான். இது இந்த காலத்துல இல்ல, ஒன்னானப்பட்ட கிருதயுகத்திலேயே நடந்தது. ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு நினைச்ச அது என்ன சுலபமா நடந்துருத்தான, தசரத சக்கரவர்த்தி நினைச்சது நடைபெறாத போயிடுச்சு. அதே மாதிரி ஐகை என்ன பண்ணா தம்பிள்ள பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு நினைச்ச, பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு நினைச்சாக்க அதுவும் நடக்கல, அதுவும் நடக்கல. அப்போ ராமர் வந்து தனக்கு நடக்க வேண்டிய பட்டாபிஷேகம் அப்பா நினைச்ச பிரகாரம் பட்டாபிஷேகம் நடக்கல, அம்மா நினைச்ச பிரகாரம் பரதனுக்கும் பட்டாபிஷேகம் நடக்கல. இவ யாருமே நினைக்காத சிந்தா தீத்தமாக இருந்திருக்கிற பாதுக்க போய் சிம்ஹாசனத்துல ஏறி உட்காந்துட்டா பாதுகாது. அதையில நல்ல காரியம் நடக்கணும்னாக்க அதுல எத்தனையோ தடங்கள் இருக்கதான் இருக்கும், அதுக்காக அந்த தடங்களை பார்த்து பயந்துட்டு நாம நல்ல காரியத்தையே பண்ணாத இருக்கக்கூடாது. நாம மேலும் தேடுவோம், எங்கேயான ஒரு இடம் கிடைக்குமோன்னு தேடுவோம், அதை பார்க்கலாம்னு சொல்லி விவேகம் சொல்ற. என்னென்ன பிரகாரமா வேணும்ன்றத இதுவரைக்கும் தன்னுடைய தேவை எப்படின்றத சொல்லல, இப்ப சொல்ற எப்படி எல்லாம் இருக்க போறதுன்றத சொல்ல போற. கண்டிப்பா அடுத்த வாரத்துல எந்த இடம் தியானம் பண்றதுக்கு ஏற்ற இடம்ன்றத நிச்சயம் சொல்லிட போறேன். அடுத்த வாரத்துல எந்த இடம்ன்றத பார்க்கலாம். நாம இன்னைக்கு தினத்துல தயாதேவியினுடைய மகாத்மியத்தை நாம பார்த்தோம், அந்த தயாதேவனுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் கிடைச்சி நாம நம்மளுடைய வினைகள்லாம் தீர்ந்து அந்த பகவத் கைங்கரியம் பண்ணுவதற்கு ஏற்ற நிலை நமக்கு ஏற்படணும் பிரார்த்திச்சென்று இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவி கார்த்திக சிம்ஹாய, கல்யாண குணசாலினே, ஸ்ரீமதே வெங்கடேஷாய, வேதாந்த குருவே நமகம்.